सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतियில பதினோராவது ஸ்லோகம். திக்தக்ஷிணாபி பரிபக்த்ரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிஹிதா கடாக்ஷாஹ திக்தக்ஷிணாபி பரிபக்த்ரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிஹிதா கடாக்ஷாஹ. ஹே தேவி, தேவியே, திக்தக்ஷிணாபி, நீ அவதரித்த திசையானது தென் திசையாக இருந்தாலும் பரிபக்த்ரிம புண்ணிய லப்யாத்து பயண கொடுக்க தகுதியான அநேகம் பிறவிகளில் செய்யப்பட்ட புண்ணியகர்மாக்கள்னால அடையத்தகுந்ததான தவ அவதாராத்து உன்னுடைய பிறப்பினால சர்வோத்தர உத்தர திக்கு போல எல்லா திசைகளுக்கும் மேன்மையுடையதாக பவதி இந்த தென் திசையானது ஆகிறது. அபி அன்றியும் நித்ராலுனா எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, தூங்கிக் கொண்டிருக்கிறதுனா யோக நிதிரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரங்கபதினா சாட்சாத் அந்த ரங்கராஜனாலேயே எத்தனைவ பகுமான பூர்வம் எந்த திக்கிலேயே தன்னுடைய பிரேம ரூபையா இருக்கக்கூடிய நீ அவதரித்த திசை அப்படின்றதுனால நியதம் கடாட்சாக நிகிதாக எப்போதும் கடைக்கண் நோக்குகள் வைக்கப்பட்டது போலவே இருக்கு. அது கூட உன்னுடைய ஒரு பராக்கிரமத்தினால்தான் ஆச்சு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா, சுவாமி தேசிகனை பார்த்து நாச்சியார் கேட்கிறா, போன ஸ்லோகத்தினால தாத்தஸ்துதே மதுபித ஸ்துதிலேச வசியாத்துன்னு போன ஸ்லோகத்தினால நம்மாழ்வாரை காட்டிலும் என்னுடைய பிதா மகத்தரமான பரம உத்கிருஷ்டமான ஒரு பெயரை அடைந்தார்னு சாதிக்கிறீரு. எப்படின்னா, என் பிதா என் மாலையை வாங்கி சமர்ப்பிச்சபடியினால அவருக்கு அப்படி ஒரு ஏற்றம் கிடைக்கும்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? ஏன்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், நம்மாழ்வாரை காட்டிலும் என்னுடைய பிதாவுக்கு பெரியாழ்வார்ன்ற ஒரு திருநாமம் ஏற்பட்டது என்னுடைய மாலையை வாங்கி சமர்ப்பிச்சதுனால தானா, இது பொருந்துறதா எங்கேயாவது அப்படின்னு சுவாமி தேசிகனை பார்த்து நாச்சியார் கேட்கிறான். அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அம்மா இது என்ன ஆச்சரியம் இருக்கு, நீ அவதரித்த மகிமையினால தட்சிண திக்கும் சர்வோத்தரமா ஆச்சு இல்லையா? ஏன்னா நீ அவதரித்த திக்கே சர்வோத்தரமா இருக்கப்போ, சர்வோத்கிருஷ்டமா இருக்கிறப்போ ஒரு ஆழ்வார் உன்னை அவதரிப்பித்து வளர்த்து பிதாவானபடியினால மகத்தரமா ஆக முடியாதா என்ன? ஒரு திக்கே நீ பிறந்த திக்கானபடியினால உன்னுடைய சம்பந்தம் இருக்கிறபடியினால சர்வோத்தமமா இருக்கும்பொழுது உன்னை எடுத்து வளர்த்து உன்னை ரங்கநாதனோட சேர்த்து வச்சார அந்த ஆழ்வாருக்கு எவ்வளவு ஒரு பெரிய மகிமை இருக்கும் இல்லையா? அது கூட உன்னுடைய சம்பந்தம், நீ சூடி கொடுத்த மாலையை கொண்டு போய் ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்சபடியினால இல்லையா? இன்னொரு விஷயம், நீ ஏற்படுத்தின திக்குன்றபடினால, நீ அவதரிச்ச திக்குன்றபடினால சாட்சாத் ரங்கநாதனுடைய கடைக்கன் பார்வையே அந்த திக்கு மேல இருக்கு இல்லையா? தெற்கு திசையை நோக்கி அவன் சயனிச்சுட்டு இருக்கான் இல்லையா? அப்படி நீ அவதரிச்ச அந்த திக்குக்கே இவ்வளவு விசேஷம் இருக்குன்னா உன்னை எடுத்து வளர்த்த அந்த பெரியாழ்வாருக்கு எவ்வளவு ஒரு பெரிய உத்கிருஷ்டம் இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். தாசன்: